لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أن باند شهودر شهودر هلي الله تعالى أوندي ترم رجل أون پڑيت ناتكال பன்னெண்டு மாதங்களை கொண்டது என்பதாக கூறுகின்றான். அதிலே நான்கு மாதங்களை சிறந்த மாதங்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான். என்றாலும் மற்றைய மாதங்கள் பொறுத்தமட்டில் அவைகள் சிறந்த நாட்களை கொண்டுள்ளதாகவும் வேறு விதமான பலன்களை கொண்டுள்ளதாகவும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த நான்கு மாதங்களும் அவனிடத்தில் கண்ணியப்படுத்தப்பட்ட சிறந்த மாதங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றார். ஆனால் நாட்களை பொறுத்தமட்டில் அல்லது மாதங்களை பொறுத்தமட்டில் அவைகள் பீடையுடையது அல்லது அவை அந்த நாட்கள் அல்லது அந்த மாதங்கள் மனிதனுக்கு தீங்கை கொண்டு வரக்கூடியது என்று நம்புவது பழங்காலம் தொட்டே ஒரு மூட நம்பிக்கையாக இருப்பதை பார்க்கின்றோம். உண்மையில் எங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், எங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் காலத்தின் கோலங்களாக வரக்கூடியவைகள் அல்ல. காலம் அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த துன்பங்களையோ அல்லது பருவ மாற்றங்களையோ அல்லது கெடுதிகளையோ கொண்டு வரக்கூடியவன், அவைகளை ஏற்படுத்துவதற்குரிய சக்தியுடையவன் அல்லாஹுவாக தான் இருந்து கொண்டிருக்கின்றான். உலகத்தில் எந்த ஒரு அசைவும் அவனுடைய உத்தரவின்றி நடக்க மாட்டாது என்பதை நம்புவன் தான் உண்மையான முஸ்லீம். மாதஸ்குத்து மிம் வரக்கத்தின், அதாவது ஒரு காய்ந்த இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹு தாலா அறியாமல் அது நடக்க மாட்டாது என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான். எனவே இன்று நாம் பரவலாக சில நாட்களை அல்லது சில மாதங்களை பீடை பிடித்த நாட்களாக மாதங்களாக மனிதர்கள் கணிப்பதையும் அதை அவர்கள் அப்படியாக பார்ப்பதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே ஒன்றுதான் நாம் இருக்கக்கூடிய இந்த சஃபர் மாதம். சஃபர் மாதம் பீடை பிடித்தது, நஞ்சுண்ட மாதம் என்பதாக கூறுகின்றார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூட கொள்கையை அடியோடு அவர்கள் தகர்த்தெறிந்தார்கள். உண்மையில் இஸ்லாம் மனிதர்களின் மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காக வேண்டி, மூட நம்பிக்கைகள் அதி உச்சகட்டத்தில் இருந்த மூட நம்பிக்கை தான் கற்களோ மண்களால் செய்யப்படக்கூடிய கற்களாலும் மண்களாலும் பலகைகளாலும் செய்யப்படக்கூடிய இந்த விக்கிரகங்கள் அல்லது தெய்வங்கள் எங்களுக்கு, அதாவது எங்களுக்காக வேண்டி அவைகள் நன்மை செய்யும் அல்லது கெடுதி செய்யும் என்று நம்புவதிருக்கின்றதே, இது மிகப்பெரிய மூட நம்பிக்கை. அல்லது இந்த உலகம் இயற்கையாக உருவாகுது, உலகத்துக்கென்று இறைவன் ஒன்று இல்லை, இறை மறுப்பு அல்லது இறை நிராகரிப்பு அல்லது இறைவன் என்று ஒன்றுமே இல்லை என்று கூறக்கூடிய இந்த மடத்தனத்தில் தொடங்கி அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மடத்தனம், மடமைகள், மூட நம்பிக்கைகள் வரை இஸ்லாம் அழித்தொழித்தது. எனவே இறைவன் இல்லை என்று கூறக்கூடிய நாசிகர்கள், தங்களை பகுத்தறிவுவாதிகள் என்று தம்பட்டம் அடிக்கக்கூடியவர்கள், மடையர்கள், மூட நம்பிக்கையுடையவர்கள் என்பதில் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு எந்த எல்லளவும் சந்தேகம் வர மாட்டாது. அதே போன்றுதான் பல தெய்வ கொள்கைகள், தெய்வங்கள் பலவற்றை வணங்கக்கூடியவர்கள், தங்களுடைய கைகளாலே செய்து வணங்கக்கூடிய தெய்வங்களை செய்து வணங்கக்கூடியவர்கள் மூட நம்பிக்கையுடையவர்கள். இந்த அனைத்து மூட நம்பிக்கை ஆக உச்சத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை தொட்டு கீழ்மட்டத்திலே பொதுமக்கத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் வரை இஸ்லாம் அழித்தொழித்திருக்கின்றது. அதிலே ஒன்றுதான் இந்த சஃபர் மாத பீடை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா சஃபர், அதாவது சஃபர் மாதம் பீடை பிடித்தது என்பது இஸ்லாத்தில் இல்லை, அது இஸ்லாத்துக்கு முரணானது, அறிவுக்கும் முரணானது. சிலர்கள் சஃபர் மாதத்திலே ஒன்றும் செய்ய மாட்டார்கள், திருமணம் செய்ய மாட்டார்கள். இப்படியாக அவர்கள் அதிலே சகுனம் பார்க்கக்கூடியவர்களாக இப்போது இருந்தவர்கள் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது அந்த ஜாஹிலியா காலத்து மக்கள் கூட சகுனம் பிடித்த மாதமாக, பீடை பிடித்த மாதமாக இந்த சஃபரை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லா நாட்களும் இறைவனால் படைக்கப்பட்டது. நாங்கள் இறைவனுக்கு எந்த நாட்களில் வழிபட்டு அவனை ஏற்று அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கின்றோமோ அந்த நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த நாட்கள், சகுனம் பெற்ற நாட்கள் அல்ல. மாறாக எந்த நாட்களிலே நாங்கள் அவனை வணங்கவில்லையோ, புறக்கணிக்கின்றோமோ, அவனுக்கு மாறு செய்கின்றோமோ அது உண்மையில் எங்களுக்கு சகுனம் பிடித்த மாதம், எல்லோருக்கும் அல்ல. நாம் செய்யக்கூடிய தவறுக்காக வேண்டி வேறொருவருக்கு எந்த வரமாட்டாது, சகுனம் ஏற்பட மாட்டாது என்பதை நாங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இன்று நாம் பார்க்கின்றோம், இந்த மாதத்திலே உலகத்திலே பருவ மாற்றம் பெரிய அளவில் நடந்திருக்கின்றது. குளிர் அதிகமாக இருக்கின்றது, அதிகமான நாடுகளிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது, மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இலங்கை போன்ற இடங்களிலே மிகவும் மிகப்பெரிய அனர்த்தங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இவைகள் உண்மையிலே இறைவனுடைய, அதாவது எங்களுக்கு இறைவன் அவனை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டியும், அவனை பற்றிய நினைவு வருவதற்காக வேண்டியும், அவனுடைய அத்தாட்சிகளாகவே ஒழிய இந்த பருவ மாற்றங்கள் அல்லது இந்த வரக்கூடிய அதாவது வெள்ளப்பெருக்குகளோ, கடுமையான குளிரோ அல்லது அனர்த்தங்களோ இந்த மாதத்தின் காரணமாக, நாட்களின் காரணமாக வரக்கூடியது அல்ல என்பதை நாங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்களுக்கு தெரியும், ஆண் மக்கள் யாருமே உயிரோடு இருக்கவில்லை. இருந்த அவர்களுடைய ஒரு ஆண் மகன் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மகன் இறந்து விடுகின்றார். அந்த நேரத்திலே சூரிய கிரகணம் ஏற்படுகின்றது. மக்கள் பேசிக்கொள்கின்றார்கள் இது இப்ராஹிமுடைய மரணத்தின் காரணமாக ஏற்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள், இந்த சூரியன் சந்திரன் இருக்கின்றதே இறைவனுடைய அத்தாட்சிகள், யாருடைய மரணத்துக்காகவோ அல்லது யாருடைய பிறப்புக்காகவோ வரக்கூடியவைகள் அல்ல. இது போன்ற அத்தாட்சிகள் ஏற்பட்டால் நீங்கள் அல்லாவிடம் துவா பிரார்த்தியுங்கள், அல்லாவை நெருங்குங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இவைகள் மூட நம்பிக்கைகள். சூரிய கிரகணங்கள் ஏற்படுவதோ, சந்திர கிரகணங்கள் ஏற்படுவதோ, அல்லது பருவ மாற்றங்கள் ஏற்படுவதோ, அழிவுகள் ஏற்படுவதோ, அனர்த்தங்கள் ஏற்படுவதோ மாதத்தின் காரணமாகவோ அல்லது நாட்களின் காரணமாகவோ, அதனுடைய பீடையின் காரணமாகவோ, அதன் சகுனத்தின் காரணமாகவோ அல்ல என்பதை நாங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று நாம் அதாவது அதிகமான பழக்கங்களை பார்க்கின்றோம். பிரயாணம் போகும்போது முன்னால் பூனை வந்தால் போக மாட்டார்கள், பிச்சைக்காரன் வந்தால் போக மாட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பிச்சைக்காரனுக்கும் பூனைக்கும் எங்களுடைய பிரயாணம் சிறந்ததா இல்லையா என்பது எப்படி தெரியப் போகின்றது? நாங்கள் அது அல்லாவிடம்தான் பாரம் சாட்ட வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நாட்களை வைத்து, மாதங்களை வைத்து சகுனம் பார்ப்பதோ, அவைகளை சகுனம் உள்ளதாக, பீடையுள்ளதாக பார்ப்பதோ இஸ்லாத்துக்கு முரணானது, மடமையானது, மூட நம்பிக்கை. இதைத்தான் இஸ்லாம் ஒழித்தது. இவைகளை விட்டு நாம் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் அறிவுபூர்வமான மார்க்கம். இஸ்லாம் இப்படியான மூட நம்பிக்கைகளை வெறுக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள், அதை உடை தெரிந்தார்கள். அந்த ஜாஹிலியா காலத்தில் இருந்த அந்த பழக்கங்களை அவர்களுடைய காலுக்கு கீழால் போட்டு புதைத்தார்கள். எனவே நாங்கள் எங்களை அறிவுள்ளவர்களாக, மடமையானவர்களாக இல்லாமல் அறிவுள்ளவர்களாக நாங்கள் எங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும். இது போன்ற மாதங்கள் உண்மையில் அல்லாஹு தாலாவுடைய மாதங்கள். இதிலே சிறந்த நாட்கள் வருகின்றது. அதாவது வெள்ளிக்கிழமை சிறந்த நாள், இந்த மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சிறந்த நாள். இந்த மாதத்தில் மூன்று நோன்புகள் பிடிப்பது சுன்னத்து, பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலும் முடிப்பது போன்று. அதே போன்று என்னென்ன ஏனைய மாதங்களில் நல்லவைகள் நடக்கின்றதோ அவைகள் மாதம் இந்த மாதத்தையும் நாங்கள் கணக்கெடுக்க வேண்டுமே ஒழிய இதை பீடை மாதமாக கணக்கெடுத்து இதிலே நல்ல விஷயங்கள், அதாவது எங்களுடைய வியாபாரங்களை ஆரம்பிக்காமல் இருப்பது, திருமண விஷயங்களை ஆரம்பிக்காமல் இருப்பது போன்ற இந்த, அதாவது இந்த சஃபர் மாதம் என்பதற்காக வேண்டி நாங்கள் செய்யாமல் இருந்தால் இறைவனிடம் குற்றவாளிகளாக, இஸ்லாத்துக்கு மாற்றமாக நடந்தவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்வோமாக. எனவே இஸ்லாத்துடைய அடிப்படைகளை எடுத்து நடந்த கூட்டத்தில் அல்லாஹு தஆலா எங்களை ஆக்குவானாக. வாஹிரு தாவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.